மன்மதனே நீ காதலந்தான், மன்மதனே நீ காவலந்தான், என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியல உன்னை கண்ட நொடியேனோ இன்னும் நகரல, உந்தன் ரசிகை நானும் உனக்கே புரியவில்லை, இத்தனை ஆண்டு கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை, இருபது வருடம் உன்னை போல் எவனும் என்னை மயக்கவில்லை, எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை, இருபது வருடம் உன்னை போல் எவனும் என்னை மயக்கவில்லை, புகுந்தை